الدين ولا عدوان إلا على الظالمين. صلي وسلم على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد سيد الأولين والآخرين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. نعم، رياض الصالحين مثل كوريا இந்த நூலை படிப்பதற்கு சென்ற வாரம் ஆரம்பித்தோம். அதில் முதலாவது தலைப்பாக பாபுல் இஹ்லாஸ் வ இஹ்தாரு நிய்ய ஃபி ஜமீ அல் அமால் வல் அக்வால் அல் பாரிஸத் வல் ஹஃபிய. ஒரு மனிதனுடைய செயல்கள், வார்த்தைகள், அவனுடைய வெளிரங்கமான உள்ரங்கமான அனைத்து செயற்பாடுகளிலும் வாய்மை, இஹ்லாஸை அவன் எப்படி வரவழைத்துக் கொள்வது என்ற தலைப்பில் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அங்கே ஆரம்பமாக மூன்று குர்ஆன் வசனங்களை பதித்திருக்கின்றார்கள். அந்த மூன்று வசனங்களுடைய விளக்கத்தையும் கடந்த அமர்வுகளை நாங்கள் சற்று விரிவாக பார்த்தோம். அதைத் தொடர்ந்து அந்த தலைப்புக்கு பொருத்தமான சுமார் 12 ஹதீஸ்களை இந்த தலைப்பிலே எடுத்து வந்திருக்கின்றார்கள். அதிலே முதலாவது ஹதீஸாக புகாரி முஸ்லிமிலே இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நூலிலே இந்த செய்தியை முதலாவதாக பதித்திருக்கின்றார்கள். ஆரம்ப ஹதீஸாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களுடைய கிரந்தத்திலே பதித்திருக்கின்றார்கள். அந்த ஹதீஸை நாங்கள் ஆரம்பமாக படிப்போம். وعن أمير المؤمنين أبي حفص عمر بن الخطاب ابن نفيل بن عبد العزى ابن رياح ابن عبد الله ابن قرط ابن رزاح ابن عدي ابن كعب ابن لؤي ابن غالب القرشي العدوي عند عمر رضي الله تعالى عنه அவர்களுடைய பெயரை முழுமையாக எடுத்து வந்திருக்கின்றார்கள். எதை கண்டு சொன்னால், உமர் ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் அவர்களுடைய ஒரு பாட்டனிலே நபியுடைய குடும்பத்துடன் சேருகின்றார்கள் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி அவர்களுடைய முழு பெயரையும் எடுத்து வந்துவிட்டு சொல்லுகின்றார்கள். கால சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன், இன்னமல் அமாலு பின்னியாத், இன்னமல் அமாலு பின்னியாத், அவள்கள் செயல்கள் யாவும் எண்ணங்களை பொறுத்து, இன்னமாலி குல்லிம்ரி இம்மானவா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் நினைக்கக்கூடியதே நாடக்கூடியதே அவனுக்கு கிடைத்துவிடும். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, யாருடைய ஹிஜ்ரத் அல்லாஹுக்காகவும் அல்லாஹுடைய தூதரை நோக்கியும் இருந்ததோ அது அல்லாஹுடமும் அவனுடைய தூதரையும் நோக்கியே இருக்கும், அதற்கான கூலி அவனுக்கு கிடைக்கும். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு லிதுன்யா யுஸீபுஹா அவ் இம்ரஅத்தின் யன்கிஹுஹா, இந்த மனிதனுடைய ஹிஜ்ரத் உலகத்தை, அற்பமான இந்த உலகத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டியோ அல்லது ஒரு பெண்ணை மணந்து கொள்வதற்காக வேண்டியோ மேற்கொள்ளப்பட்டால், ஃபஹிஜரத்துஹு இலா மா ஹாஜர இலை, எந்த நோக்கத்தில் அவன் அந்த ஹிஜ்ரத்தை மேற்கொள்கின்றானோ அது அவனுக்கு கிடைக்கும். இந்த செய்தி புகாரி முஸ்லீம்லே பதிவாக இருக்கின்றது. புகாரி முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நமக்கு தெரியும், ஹதீஸ் கிரந்தங்களிலே இஸ்லாமிய உம்மத்தினர்களின் மூலமாக ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட இரண்டு முக்கியமான ஹதீஸ் கிரந்தங்களாக இருக்கின்றது. சரி, இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் வந்து அமீருல் முஃமினீன் அவர்களுடைய புனைப்பெயர் அபு ஹஃப்ஸ் உமர் புல் ஹத்தாப் அவர்களுடைய அந்த தொடரில் அவர்கள் காப் இப்னு லுஐ பனு அதி என்று சொல்லக்கூடிய குறைசி வம்சத்திலே அதி கோத்திரத்தை சேர்ந்த அவர்களாகத்தான் உமர் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஒரு பாட்டனாராகிய கஅப் இப்னு லுஐ இப்னு காலிப் என்று சொல்லக்கூடிய அந்த கஅபுடைய வம்சத்திலே தான் நபி அவர்களும் போய் சேர்கின்றார்கள். முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு ஹாஷிம் இப்னு அப்துல் மனாஃப் இப்னு குசை இப்னு கிலாப் இப்னு கஅப், குசை இப்னு கிலாப் இப்னு கஅப் இப்னு லுஐ இப்னு காலிப் என்று சொல்வதுதான் நபி அவர்களுடைய வம்சாவளியாகவும் இருக்கின்றது. ஆகவே நபி அவர்களும் குறைசி வம்சத்தை சேர்ந்தவர்கள். அதிலே அதவி என்று சொல்லக்கூடிய பனு அதி கோத்திரத்திலே இருந்து உமர் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். சரி, இந்த ஹதீஸ் இது மிக முக்கியமான ஒரு ஹதீஸாக இருப்பதனால் அதுவும் இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களுடைய சஹீஹுல் புகாரியிலே முதலாவது ஹதீஸாக இதை பதிய வைத்திருக்கின்றார்கள். இந்த ஹதீஸுடைய ஆரம்ப இரண்டு வார்த்தைகளையும் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத், அமல்கள் செயல்கள் யாவும் எண்ணங்களை பொறுத்து, செயல்கள் யாவும் எண்ணங்களை பொறுத்து. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் நாடுவதே அவன் நினைப்பது கிடைக்கும். இப்ப இந்த இரண்டு வார்த்தைகளும் ஒன்றுக்கொன்று முரணானதா அல்லது இரண்டும் ஒரே கருத்தை தான சொல்லுகின்றது என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த இரண்டும் அதாவது இரண்டு விடயங்களை சொல்லுகின்றது. முதலாவது பகுதியில் நபியர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத், அனைத்து செயல்களும் எண்ணங்களை பொறுத்து என்று சொன்னால், ஒரு மனிதன் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சுதந்திரமாக புத்தியுள்ள விவேகமாக சிந்திக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் ஒரு செயலை ஒரு காரியத்தை செய்யக்கூடிய நேரத்தில் அவன் நினைக்காமல் செய்ய முடியாது. யாருக்கு சொல்ல முடியாது நான் நினைக்காம செஞ்சேன்னு சொல்லி, நினைத்து தான் செய்கின்றான். நினைக்காம யாருக்கும் எதையும் செய்ய முடியாது. ஆகவே முதலாவது பதியில நபி அவர்கள் ஒரு பொதுவான ஒரு விதியை அறிமுகப்படுத்துகின்றார்கள், இன்னமல்ல அமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்து என்று சொன்னால், எண்ணத்தை அடிப்படையாக வைத்துத்தான் ஒரு செயல் வரும். நான் பள்ளிக்கு வர்றேன் என்று சொன்னால் நான் நினைக்கணும், பள்ளிக்கு வர்றதுக்கே நான் நாடினா தான் வரலாம், நான் நினைக்காட்டி எனக்கு வர முடியாது. ஆகவே முதல்ல நான் நினைக்க வேண்டும், அந்த நாட்டம் அந்த மனிதனிடத்தில் ஏற்பட வேண்டும். இரண்டாவது பகுதியிலே அந்த நாட்டத்துடைய விளைவை நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் நாடியது கிடைக்கும். ஆகவே இந்த எண்ணங்களை பொறுத்தே, இந்த எண்ணங்கள் என்று சொல்வதே மலைக்கும் மடுவுக்கும் இடையிலே வித்தியாசப்படும். ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணங்களும் அவனுடைய ஆள் மனதிலே மறைந்திருக்கக்கூடிய விடயம். யாருக்கும் எந்த ஒரு மனிதனுடைய எண்ணத்தையும் தோண்டி பார்க்க முடியாது. நமக்கு தெரியும், நபி அவர்களுடைய காலத்திலே ஒரு யுத்தத்துக்காக வேண்டி நபி அவர்கள் தோழர்களை அனுப்பின நேரத்திலே உசாமத் இப்னு ஸைத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு காஃபிரை விரட்டி கொண்டு போகின்றார்கள். அவர்களும் ஒரு அன்சாரி தோழரும் சேர்ந்து யுத்தம் முடிந்து விடுகின்றது. ஒரு காஃபிர் ஓடோடி செல்லுகின்றான். அந்த காஃபிரை விரட்டி கொண்டு சென்றே அவன் ஒரு மரத்துக்கு கீழால் நின்று விடுகின்றான். அதுக்கு மேலால் அவனால தாக்கு பிடிக்க முடியல, ஓட முடியல. அந்த இடத்துல நின்ற நேரத்துல இவர்கள் இருவர்களும் வாளை ஏந்துகின்றார்கள். உடனடியாக அவன் என்ன செய்து விடுகின்றான், ஷஹாதத் கலிமா சொல்லி விடுகிறான், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத் ரசூலுல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படி சொல்லிட்டான். உடனடியாக அன்சாரி சஹாபி வாளை கீழே போட்டான். உஸாமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு யோசிக்கிறான், இவன் எதுக்கு வாளுக்கு பயந்துதான் கலிமா சொல்லியிருக்கான். உடனே ஆளை விட்டுட்டான். அதுக்கு பின்னாடி இவருடைய மனதில் ஒரு உறுத்தல், அப்படி கலிமா சொன்னதுக்கு பின்னாடி இவனை வெட்டிட்டேனே கொலை செஞ்சிட்டேனே என்ற ஆத்திரத்துல யுத்தம் முடிஞ்சு நபி அவர்களிடத்துல இந்த செய்தியை வந்து சொன்ன நேரத்துல நபி அவர்கள் அவர் கோபப்படுகின்றார்கள், முகம் சிவந்து விடுகின்றது. அக்கத்தல்தஹு பஅதமா கால லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொன்னதுக்கு பின்னாலுமா உசாமாவே நீர் அந்த மனிதனை கொலை செய்தாய், ஏன் கொலை செய்தாய்? நபி அவர்கள் திரும்பி திரும்பி திருப்பி திருப்பி அவர்களை கண்டிக்கின்றார்கள், ஏன் கொலை செய்தாய்? வேறு பல ரிவாயத்துகளிலே வந்திருக்கின்றது. இன்னொரு ரிவாயத்தில் வருகின்றது, நாளை மறுமையிலே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையுடன் அந்த மனிதன் வந்து அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை அந்த மனிதனுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மண்டாடக்கூடிய நேரத்திலே எப்படி நீ அல்லாஹ்விடத்திலே தப்பலாம்? இன்னொரு அறிவித்திலே வருகின்றது, அஃபலா ஷகத்த அன் கல்பிஹி, அவனுடைய உள்ளத்தை நீ புலந்து பார்த்தாயா, அவனோட கல்வை நீ புலந்தே பார்த்தாயா? எதுக்கு சொன்னா, வாளுக்கு பயன் சொன்னானா, உண்மையாகவே சொன்னானா? ஆகவே ஒரு மனிதனுடைய எண்ணத்தை யாரினாலும் முடிவு செய்ய முடியாது. ஒரே பள்ளியில ஒரே வரிசையில் ஒரே இமாமுக்கு பின்னால் பக்கத்துல பக்கத்துல நின்று இரண்டு பேர்கள் தொழுகின்றார்கள். இவர்களுடைய தொழுகையும் எண்ணத்தை பொறுத்து மலைக்கும் மடுவுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். நபியர்கள் சொன்னார்கள், தொழுகையிலே சிலர்கள் தொழுது முடிந்து வெளியேறுவார்கள், சிலர்கள் மூன்றில் இரண்டு பகுதியுடன் வெளியேறுவார்கள். முழுமையான தொழுகையுடைய நன்மை எடுத்து வெளியேறுவார்கள், பாதி நன்மையுடன் வெளியேறுவார்கள், கால்வாசி நன்மையுடன் எட்டில் ஒரு பகுதியுடன். மொத்தமாக தொழுகையில வரும் அசைவுகள் மாத்திரம்தான் சிலர்களுக்கு இருக்கும். சும்மா குனிஞ்சி எலும்பி இருக்கிறாரே, வேறு எதையும் அவர் விளங்கி கொள்ளவில்லை. இமாம் எதை படித்தார், என்ன சொன்னார் என்ற எந்த தகவலும் இல்லாமல் பள்ளியிலிருந்து வெளியேறிருக்காங்க. அப்போ ஒரே தொழுகை, ஒரே இமாமுக்கு பின்னால ஒரே பள்ளியில பக்கத்துல பக்கத்துல நின்று ஒரே அசைவுகள் தான் செய்திருக்கின்றார்கள். ஆனா எண்ணத்தை பொறுத்து இவர்களுடைய இவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கூலி வித்தியாசப்படுது. ஹஜ்ஜாக இருந்தாலும் தர்மமாக இருந்தாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு மனிதனுடைய எண்ணத்தை அடிப்படையாக வைத்து அது என்னவாகும், வித்தியாசப்படும் என்பதைத்தான் நபி அவர்கள் இந்த இடத்திலே விளக்குகின்றார்கள். ஆகவே ஒரு மனிதனுடைய எண்ணம் இதுல மூன்று விஷயங்களை சொல்றாங்க நபி அவங்க. ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி சொல்லிவிட்டு விளக்குகின்றார்கள், யாருடைய ஹிஜ்ரத் அல்லாஹுவை நோக்கியும் அல்லாஹுடைய தூதரையும் நோக்கி இருந்ததோ, ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹுக்கும் ரசூலுக்குமாக வேண்டி அந்த ஹிஜ்ரத்தை மேற்கொண்ட நன்மை அவனுக்கு கிடைக்கும். முதலாவது அப்படின்னு சொன்னால், ஒரு காரியத்தை ஒரு மனிதன் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹ் இந்த தொழுகை எனக்கு கடமையாக்கி இருக்கின்றான். யாருடைய அழுத்தமும் இல்லை, எந்த யாருடைய பிரஷரும் இல்லை. அதனாலதான் பிள்ளைகளுக்கும் நாங்கள் எதை வலியுறுத்த வேண்டும், பிள்ளைகளுக்கு தொழுமகனே தொழுமகனின் விரட்டு நேரத்துல பேரண்ட்ஸுக்கு பயந்து தொழுகின்றார்கள் என்றிருந்தால் தொழுகையுடைய முழுமையான நன்மை அவர்கள் கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்காது. அதனால அவர்களை நாங்கள் பள்ளிக்காக அனுப்பக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய உள்ளத்துல போடணும், எதற்காக வேண்டி? எனக்காக நீ தொழுவதல்ல, அல்லாஹுக்காக வேண்டி தொழுகின்றாய். ஹையா அல் ஸலாஹ் என்ற வார்த்தைக்கு நீ பதில் கொடுத்து போகின்றாய். ஹையா அல் ஃபலாஹ் என்பதற்கு நீ பதில் கொடுக்கின்றாய். அல்லாஹுக்கு நீ பதில் கொடுத்து தான் பள்ளிக்கு போகின்றாய் என்ற அந்த உணர்வை அவர்களுடைய உள்ளத்துல ஏற்படுத்தாம பள்ளிக்கு போகண்டு வறுமையை வரட்டினு சொன்னா எப்ப வருவான்? வாப்பா வீட்டுல இருந்தா சொல்லுவான், இல்லாத நேரத்தை சொல்லமாட்டான். அப்ப இங்க என்னவாகும்? அங்கே அந்த எண்ணம் வித்தியாசப்படுகின்றதா இல்லையா? டியூட்டியில இருந்தா எல்லாரோட சேர்ந்து சொல்ற நேரத்துல முகத்தாச்சினுக்காக தொழுதுருவாங்க, தனிச்சுட்டாருன்னா சொல்லமாட்டாங்க. இதே போன்றுதான் ஒவ்வொரு செயல்களையும், ஒவ்வொரு செயல்களையும் ஒரு பாவத்தை மக்களுக்கு முன்னால இருந்தா செய்ய மாட்டாரே, மறைஞ்சா செய்வாரே. ஆளோட ஆள் சேர்ந்து இருக்க நேரத்துல சிகரெட் குடிக்க மாட்டாரு, மறைஞ்சிட்டா சிகரெட் குடிப்பாரு. உதாரணத்துக்கு ஆபாச காட்சிகளை மக்களுக்கு முன்னால பார்க்க முடியாது, இந்த தோற்றத்துல பார்க்கலாமா? ஆனா தனிச்சுட்டாருன்னு சொன்னால் என்ன செஞ்சிருவான்? அந்த எல்லா பாவங்களையும் செஞ்சுவார். இது எண்ணத்துல ஏற்படக்கூடிய கோளாறா இல்லையா? அதனாலதான் நபி அவங்க சொல்றாங்க, முதலாவது வந்து அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்குமாக வேண்டி ஹிஜ்ரத் மேற்கொள்ளப்பட்டால் அந்த நன்மை அவனுக்கு கிடைக்கும். இரண்டாவதாக சொல்லுகின்றார்கள், ஒமன் கானத் ஹிஜ்ரத்துஹு லிதுன்யா யுஸீபுஹா, இந்த உலகத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு மனிதன் ஹிஜ்ரத் செய்தான், அல்லது அவிம்ராத்தின் யங்கிஹுஹா, அல்லது ஒரு பெண்ணை மணந்து கொள்வதற்காக வேண்டி, உலகத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டியோ அல்லது ஒரு பெண்ணை மணந்து கொள்வதற்காக வேண்டியோ அவன் ஹிஜ்ரத் செய்தால், ஹிஜ்ரத்துஹு இலா மஹாஜர இலை, அவன் அந்த போன நோக்கம் அவனுக்கு கிடைக்கும். இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை விளங்கின சோர்களே, உலகத்தை அடிப்படையாக வைத்து ஒரு மனிதன் ஒரு காரியத்தை செய்தால் சில சமயத்தில் அது அவனுக்கு கிடைக்கும், சில சமயத்துல கிடைக்காது. உதாரணமாக ஒரு மனிதன் தர்மம் செய்கின்றான், அவனுடைய மனசுல என்ன எண்ணம் வருகின்றது? மக்கள் என்னை கொடை வள்ளலண்டு போற்ற வேண்டும், புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி தர்மம் செய்கின்றான். சில நேரம் அந்த புகழ்ச்சி அவனுக்கு கிடைக்கும், சில நேரம் கிடைக்காமலும் போகும், கிடைக்காமலும் போவோம் இல்லையா? ஆனால் மறுமையை இலக்காக வைத்து அல்லாஹுவை நாட்டமாக கொண்டு ஒரு மனிதன் ஒரு காரியத்தில் ஈடுபட்டால் நிச்சயமாக அது அவனுக்கு கிடைத்தே தீரும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், மன் கான யுரீதுல் அஜலத அஜ்ஜல்னா லஹு ஃபீஹா மா நஷா லிமன் நுரீத், யாரெல்லாம் அல் ஆஜிலான்னு சொன்னால் அவசரமாக அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்தை யாரெல்லாம் நாடி செயல்படுகின்றார்களோ, அஜ்ஜல்னா லஹு ஃபீஹா, அந்த உலகத்திலே அவர்களுக்கு அவசரமாக, மா நஷா லிமன் நுரீத், நாங்கள் நாடியவர்களுக்கு நாடியதை கொடுப்போம். இங்க ஒரு முக்கியமான ஒரு ரகசியமான ஒரு செய்தி, ஒரு மர்மம் இருக்கின்ற இந்த இடத்துல. அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், உலகத்தை ஒரு மனிதன் நாடி செயல்பட்டான் சொன்னால் அவன் நினைக்கிறதெல்லாம் கொடுக்க மாட்டேன். அல்லாஹ் என்ன சொல்றான், நாங்க நாடின அளவுதான் கொடுப்போம் அவனுக்கு. உலகத்தை தான் டார்கெட் பண்ணி அவன் அந்த செயலை செய்தாலும் அவன் நினைத்ததையெல்லாம் நான் கொடுக்க மாட்டோம், நாங்க நினைத்ததை கொடுப்போம். அது யாரு கொடுப்போம்? எல்லாரும் கொடுக்க மாட்டோம், நாடக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமே நான் கொடுக்க மாட்டோம், உலகத்துக்காக வேண்டி வாழக்கூடிய எல்லாத்துக்கும் உலகத்தை கொடுக்க மாட்டோம். லிமன் நஷா, நாங்கள் லிமன் நுரீத், நாங்கள் விரும்பக்கூடியவர்களுக்கு நாங்கள் நாடிய அளவுதான் கொடுப்போம் என்று விட்டு மறுமையை பத்தி சொல்லக்கூடிய நேரத்துல, ஒமன் அராதல் ஆஹிரத வஸஅலஹா ஸஅயஹா வஹுவ முஃமின், ஒரு மனிதன் ஈமானுடன் மறுமைக்காக வேண்டி உழைத்தால், ஃபஉலாஇக கான ஸஅயுஹும் மஷ்கூரா, அவர்களுடைய முயற்சி எப்படி நன்றி செலுத்தப்பட்டதாக, அல்லாஹ்விடத்திலே பயனுள்ளதாகத்தான் இருக்கும். அப்ப இதுதான் வித்தியாசம். இறைவனுக்காக தொழுதால் அதனுடைய நன்மை உறுதி, மக்களுக்காக தொழுதால் மக்களுடைய புகழ்ச்சி சில நேரம் கிடைக்கும், சில நேரம் கிடைக்காமல் போகும். சில நேரம் ஒரு மனிதருக்கு கிடைக்கும், மற்றவர்களுக்கு கிடைக்காமல் போகும். ரெண்டு பேரும் என்ன செய்கின்றார்கள், உலகத்துக்காக வேண்டி செயல்படுகின்றார்கள் என்றிருந்தா ஒருத்தருக்கு அவருடைய நாடி அது கிடைக்கும், மற்ற மனிதனுக்கு கிடைக்காது, மற்ற மனிதனுக்கு கிடைக்காது. இந்த நிலைமைகள் எல்லாம் இருக்கின்றது. ஆகவே இதுல விளக்கம் என்னன்னு சொன்னால், இன்னமாலிக்குள்ளவா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் நாடியது கிடைக்கும். அதனால்தான் இது எதோட சம்பந்தப்பட்டது? உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது, செயல்களோட சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியும் இருக்கின்றது. நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், எந்த ஒரு மனிதன் எங்களுடைய அங்கீகாரம் இல்லாத, எங்களுடைய வழிகாட்டல் இல்லாத ஒரு செயலை மார்க்கத்திலே செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டது. விதத்தை பத்தி நாங்கள் இந்த ஹதீஸை அடிக்கடி, விதத்தை பத்தி எச்சரிக்கை செய்யக்கூடிய நேரத்துல இந்த ஹதீஸ் அடிக்கடி நாங்கள் ஞாபகப்படுத்துவோம். என்ன செய்யறது? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய செய்தி புகாரி முஸ்லிமே பதிவாக இருக்கின்றது. நபி அங்க சொல்றாங்க, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத், எங்களுடைய அங்கீகாரம், எங்களுடைய வழிகாட்டல் இல்லாமல் ஒரு மனிதன் மார்க்கத்தில் ஒரு செயலை செய்தான் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்ப இது எதை பொறுத்து? இது எங்களுடைய வெளிரங்கமான வழித்தோற்ற செயல்கள். ஒரு மனிதன் தொழுகின்றான், ஒரு வித்தியாசமான தொழுகை. இஷாவுடைய தொழுகையை ஐந்து ரக்காத தொழுதான், ஏற்றுக்கொள்ளப்படுமா? நபி அவர்களுடைய வழிகாட்டல் இல்லை. தொழுது முடிந்து விட்டு எல்லா பேரும் ஒரு இடத்துல உட்கார்ந்தே துவா செய்ய நீங்க ஆமி சொல்லுகின்றீர்கள், நபி அவர்கள் காட்டிய வழியா? இல்லை, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்ப இதெல்லாம் வழி தோற்ற செயல்பாடுகளே மார்க்கத்துக்கு முரணானவைகள். உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டதுதான் இன்னமல்ல அமாலு பின்னியாத். அப்ப இந்த இரண்டு ஹதீசும் இன்னமல்ல அமாலு பின்னியாத் என்பதும் பின்னால் சொன்ன மன் அமில அமல லைசா அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், இந்த இரண்டு ஹதீஸ்களையும் வைத்து சில அறிஞர்கள் பேசியிருக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் மார்க்கத்தில் உள்ள அனைத்தையும் ஒருங்கிணைத்திருக்கிறது. மார்க்கத்துடைய எல்லா விஷயங்களையும், மனிதனுடைய உள்ளம் சார்ந்த விடயங்கள், அதே போன்று வழித்தோற்ற செயல்கள் எல்லாமே இந்த இரண்டு ஹதீஸிலும் அடங்கிவிட்டது என்ற செய்தியை சில அறிஞர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். சரி, அடுத்ததாக ஹிஜ்ரத் என்று சொன்னால் என்ன? இது முக்கியமான ஒரு தலைப்பு. இந்த இடத்துல நபி அவங்க என்ன சொல்றாங்க? ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்தான் இந்த செய்தியை சொல்லுகின்றார்கள். இஹ்லாஸை விளக்கக்கூடிய நேரத்தில் இஹ்லாஸுக்கும் ஹிஜ்ரத்துக்கும் உள்ள என்ன சம்பந்தம்? இவங்க எதை பத்தி சொல்றாங்க? இஹ்லாஸுக்காக, இஹ்லாஸ் எண்ணங்கள் செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தது என்பதை விளக்கக்கூடிய நேரத்தில் ஹிஜ்ரத் என்பதை அந்த இடத்துல எடுத்து வருகின்றார்கள். ஆகவே ஹிஜ்ரத் என்னன்னு நாங்கள் விளங்கணும். ஹிஜ்ரத் என்று சொன்னால் அரபியில ஒரு ஒன்றை வெறுப்பது, ஹஜர என்று சொன்னால் வெறுக்கிறது. ஒரு இடத்தை அல்லது ஒரு நபரை அல்லது ஒரு செயலை, ஒரு காரியத்தை ஒரு மனிதன் வெறுப்பதற்குத்தான் பேர் ஹிஜ்ரத், வெறுப்பதற்குத்தான் பேர் ஹிஜ்ரத். ஆகவே இந்த ஹிஜ்ரத்துல வந்து பலவிதமான முறைகள் இருக்கின்றது. பல நோக்கங்களில் இந்த ஹிஜ்ரத் மேற்கொள்ளப்படுகின்றது. நபி அவர்கள் அந்த ஹதீஸிலே சுருக்கமாக சொல்லியிருக்கின்றார்கள், அல்லாஹுக்கு ரசூலுக்காக வேண்டியும் ஹிஜ்ரத் மேற்கொள்ளப்படும். அதே நேரத்தில் யாருக்காக வேண்டி? உலகத்தை அடைவதற்காக வேண்டி, பெண்களை மணந்து கொள்வதற்காக வேண்டி, உலகத்துடைய இந்த அற்ப நோக்கங்களை அடிப்படையாக வைத்தும் ஹிஜ்ரத்துகள் மேற்கொள்ளப்படும், ஹிஜ்ரத்துகள் மேற்கொள்ளப்படும். அப்போ ஹிஜ்ரத்தில் வந்து உண்மையான ஹிஜ்ரத் என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் ஒரு குஃபர் ஷிர்க் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் இருந்து இஸ்லாமிய ஒரு ஊருக்காக இடம் பெறுகின்றான். எதற்காக? அவனுடைய மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி, அவனுடைய மானத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி, அவனுடைய மரியாதையை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி ஒரு மனிதன் காஃபிரான சூழலில் இருந்து ஒரு இஸ்லாமிய சூழலுக்கு வருகின்றான், இஸ்லாமிய சூழலுக்கு வருகின்றான். இது ஹிஜ்ரத்தா இல்லையா? இது அல்லாஹுக்காக வேண்டி மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு ஹிஜ்ரத். ஆகவே இந்த ஹிஜ்ரத் மேற்கொள்ளப்படக்கூடியவர்களே பல சாரார்கள் இருக்கின்றார்கள். ஒரு சாரார் மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி ஹிஜ்ரத் மேற்கொண்டால் அது அல்லாஹுக்காக வேண்டி மேற்கொள்ளப்பட்ட ஹிஜ்ரத். உலகத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி அந்த ஹிஜ்ரத் மேற்கொள்ளப்பட்டால், உதாரணமாக ஒரு மனிதன் இஸ்லாமிய ஒரு நாட்டுக்கு தான் ஹிஜ்ரத் போறான், எதுக்காக? அந்த இஸ்லாமிய நாட்டில் நிறைய வளங்கள் இருக்கின்றது. உதாரணமாக சவுதிக்கு ஜப் செய்ய வர்றாங்க, ஒரு பெட்ரோல் வளம் நிறைந்த நாடு, இதில் நிறைய சம்பளம் கிடைக்கும், கை நிறைய பணம் கிடைக்கும்ன்றதுக்காக வேண்டி மாத்திரம் ஒரு மனிதன் வந்திருந்தால் அவனுக்கு உலகம் தான் கிடைக்கும், அதுவும் நாடின அளவு அல்லாஹ் கொடுப்பார். ஆனால் அந்த அவனுடைய அடிப்படை எண்ணத்தில், உதாரணமாக அவனுக்கு ஒரு நாலு ஆஃபர் வருகின்றது, உதாரணத்துக்கு நாங்கள் ப்ராக்டிக்கலி ஒரு உதாரணம் சொல்றதாக இருந்தா, அவனுக்கு ஒரு நாலு இடத்துல இருந்து ஒரு ஜாப் ஆஃபர் வருது, நாட்டில் ஜப் தேட்டு இருக்கிறாரு, அவருக்கு எங்கிருந்து வருது? ஒன்று ஸ்டேட்ஸ்ல இருந்து வருது, ஒன்று யூகேல இருந்து வருது, ஒன்று இந்த கல்ஃப் கண்ட்ரிகளை எடுத்து பார்ப்போமே, ஒன்று எமிரேட்ஸ் இருந்து வருது, ஒன்று பஹ்ரைன்ல இருந்து வருது, ஒன்று சவுதியிலிருந்து வருது. சவுதி நல்லதா பொல்லாதான்னு சொல்றதுக்கு வரல, உதாரணத்துக்கு நான் இப்ப இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கலி ஒரு உதாரணம் சொல்றது. ஒரு அஞ்சு ஆறு ஆஃபர் வர்ற நேரத்தில் இவரு முழுக்க முழுக்க எதை பார்க்குறாரு? எங்க ஆக கூடுதலான ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குது சம்பளத்தில், அதே மாதிரி விடுமுறையில, லீவுல, ஏனைய சலுகைகள்ல, ஃபேமிலி ஸ்டேட்டஸ் இது எல்லாத்துலேயே ஆக கூடுதலான சலுகைகள் எங்க கிடைக்குதோ அதை தெரிவு செய்யறாரு. தெரிவு செஞ்சு பார்த்தோம்னு சொன்னா அது சவுதியாகத்தான் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்றேன், அது சவுதியாகத்தான் இருந்தாலும் இவருடைய எண்ணம் எது, எதுக்காக வேண்டி தெரிவு செஞ்சிருக்கிறார்? சவுதி ஏன் செலக்ட் பண்ணாரு? அதிகமான சம்பளம் என்றதுக்காக செலக்ட் பண்ணினாலும் இவருக்கு அந்த சம்பளம் தான் கிடைக்குமே தவிர, அல்லாஹ் அதாவது மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி இங்க வந்தார் என்ற நன்மை கிடைக்குமா? கிடைக்க மாட்டாள். சரி, அதே உதாரணத்தை எப்படி பார்த்தோம் சொன்னா, அவர் இந்த எல்லா கேட்டகரி எல்லாம் கேட்டகரைஸ் பண்ணி பார்த்தாருன்னு சொன்னா, டப்ல வந்து அவருக்கு ஸ்டேட்ஸ்ல நல்ல ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குது, பெரிய அளவுல அஞ்சு பத்தாயிரம் டாலருக்கு சம்பளத்துக்கு அங்க கிடைக்குது. இங்க பார்த்தோம்னு சொன்னா ஒரு ஏழு எட்டாயிரம் ரியாலுக்குள்ள சம்பளம் தான் கிடைக்குது, வசதிகளும் எல்லாமே கொஞ்சம் நெருக்கடியாக தான் இருக்குது. ஆனாலும் இவர் பார்க்குறாரு, அடே இந்த நாட்டுக்கு போனால் ஒரு இஸ்லாமிய சூழல் எனக்கு கிடைக்கும், எனக்கு விரும்பிய நேரத்தில் ஒரு ஹஜ்ஜ உம்ராவை செய்து கொள்ளலாம், எனது பிள்ளைகளையும் என்னுடைய மனை மக்களையும் ஒரு இஸ்லாமிய சூழல்லே வாழ வைக்கலாம். அங்கிருக்கக்கூடியவர்களுடைய நிலைமைகளை பார்த்தால், அங்கு வாழக்கூடியவர்களுடைய வாழ்க்கை முறைகளை பார்த்தால் ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் அமைந்திருக்கின்றது என்பதை பார்த்து அந்த கூடிய சம்பளத்தை தள்ளிவிட்டு இதை தெரிவு செய்கின்றார் என்று சொன்னால், இவர் இங்க ரெண்டு விஷயம், இவருக்கு உலகத்தில் அல்லாஹ் நிர்ணயித்ததும் நிச்சயமா கிடைக்கும், அதை விட அதிகமாகவும் அல்லாஹு தஆலா கொடுப்பான், அதை விட மேலாக இவருடைய எண்ணம் எது, மார்க்கத்துக்காக இந்த இடத்தை தெரிவு செய்தால் இம்மானவா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் நாடியது அவனுக்கு கிடைக்கும், அவன் எதை என்னமாக நாடுகின்றானோ அது அவனுக்கு கிடைக்கும். இதுதான் இந்த ஹதீஸுடைய அடிப்படையாக இருக்கின்றது. இன்னும் ஒரு மனிதன் ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கு தான் ஹிஜ்ரத் செய்கின்றான், எதற்காக வேண்டி என்று சொன்னால், ஒரு பெண்ணை மணந்து கொள்வதற்காகவே ஹிஜ்ரத் செய்தால் அது அவனுக்கு கிடைக்கும், அவனுடைய நோக்கம் அங்கு நிறைவேறும். ஆனால் அவர் இஸ்லாமிய நாட்டுக்கு போனார் என்றதுக்காக அந்த ஹிஜ்ரத்துடைய நன்மை அவருக்கு கிடைக்குமா, நன்மை அவருக்கு கிடைக்காது. ஆகவே சஹாபாக்களுடைய வரலாற்றை நாங்கள் பார்த்தோம் சொன்னால், மக்காவுல மார்க்கத்தை கடைபிடிக்க முடியாது என்பதற்காக வேண்டி நபி அவர்கள்ட்ட வந்து அங்கலாய்க்கின்றார்கள். அல்லாஹுடைய தூதரை, நாங்கள் ஏற்ற இந்த சத்திய கொள்கை இந்த மக்காவுல நமக்கு கடைபிடிக்க முடியாது. நபி அவங்க அப்பதான் சொன்னாங்க, ஆரம்பத்துல நீங்க அபிசீனியாவுக்கு எத்தியோப்பியாவுக்கு போங்க, அங்கே ஒரு மன்னர் இருக்கின்றார், அந்த மன்னர் இடத்துல யாரும் அநியாயம் செய்யப்பட மாட்டாங்க, நீதமான ஒரு மன்னர் இருக்கின்றார், அந்த மன்னர் உங்களை அரவணைத்து உங்களுக்கு அங்க வதிவிடம் கொடுப்பார் என்று சொன்ன நேரத்துல அங்க அபிசீனியாவுக்கு இரண்டு தடவைகள் ஹிஜ்ரத் போனாங்க, அங்கேயும் போய் தொந்தரவுபடுத்தினாங்களா இல்லையா குறைஷ காஃபிர்கள், அதற்கு பின்னாடிதான் அல்லாஹுடைய கட்டளையின்படி மதீனத்துக்கு ஹிஜ்ரத் போனார்கள். எதற்காக வேண்டி, மக்கா விட்டு பிரியக்கூடிய நேரத்தில் நபி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, மக்கத்து மண்ணை பார்த்து நபி அவங்க பேசுறாங்க, எதுக்கு, ஒரு படிப்பினைக்காக, வல்லாஹி இன்னக்கு இல்ல அஹப்பு அர்திலாஹி இலை, அல்லாஹுடைய இந்த பூமிகளிலே மண்ணுகள்லே நீ எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு இடமாக இருக்கின்ற, உனக்கு மேலால் வசிக்கக்கூடிய இந்த அநியாயக்காரர்கள் அக்கிரமக்காரர்கள் பாவிகள் என்னை இந்த ஊர்ல இருந்து வெளியேற்றவில்லை என்றிருந்தால் நான் ஒரு பொழுதும் உன்னை விட்டு வெளியேற மாட்டேன் என்று கண்கள் கலங்க நபி அவர்கள் சொல்லிவிட்டு தான் வெளியேறினார்கள். அப்ப எதற்காக வேண்டி, அல்லாஹுக்காக வேண்டி, சஹாபாக்கள் எதுக்காக போனாங்க, அவர்களுடைய சொத்துக்கள் சுகங்கள் சம்பாதிச்ச அனைத்தையும் விட்டு விட்டு போனாங்க, எதுக்காக, அல்லாஹுக்காக ரசூலுக்காக மார்க்கத்துக்காக என்று சென்றால் அது அவர்களுக்கு கிடைக்கும். உலகத்துக்காக அல்லது உலகத்துடைய அற்ப பொருள்களுக்காக வேண்டி என்று போனால் அதே அல்லாஹு தாலா நாடிய அளவில் நாடியவர்களுக்கு கொடுப்பாங்க. சரி, அடுத்த பாயிண்ட் நான் சொன்னால், இந்த ஹதீஸ் நாங்கள் வழங்க வேண்டிய விஷயம், இந்த ஹிஜ்ரத் வந்து மூன்று வகைகளாக இருக்கிறது. ஹிஜ்ரத் என்று சொன்னால் ஏற்கனவே நாங்கள் சொன்னோம், ஒன்றை நாங்கள் விருப்பம் இல்லை என்றதுக்காக கைவிட்டுறது, இந்த பொருள் எனக்கு விருப்பம் இல்லை என்று கைவிட்டால் அதுக்கு அரபியில் ஹிஜ்ரத் என்று சொல்லுது, அரபுல மொழியில். ஆனால் இந்த ஹிஜ்ரத்தில் வந்து மூன்று வகையான ஹிஜ்ரத் இருக்கு. ஒன்று வந்து ஒரு இடத்தை நான் வெறுத்து கைவிட்டு வேறொரு இடத்துக்கு இடம்பெயர்கின்றேன், ஒரு ஊர் ஒரு நாடு ஒரு தேசத்தை அது எனக்கு பிரியமில்லை, எனக்கு மனசுக்கு பிரியமில்லை என்றதுக்காக வேண்டி இல்லை, மார்க்கம் என்ற அடிப்படையில் இந்த இடத்துல எனக்கு வாழ்றதுக்கு தோது இல்லை என்றதுக்காக அந்த இடத்தை நான் விட்டு பிரிந்தால் இதுவும் ஹிஜ்ரத். இன்னும் ஒன்று இருக்கின்றது, ஒரு செயலை நான் கைவிட்டு விடுவது, பின்னால் அதை விளக்குவோம். இன்னும் ஒன்று இருக்கின்றது, எது, ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு மனிதனை நான் வெறுக்கிறது. இந்த மூன்றுக்கும் ஹிஜ்ரத்தன பேர் இருக்கு, இந்த மூணுக்கும் ஹிஜ்ரத்தன பேர் இருக்குது. ஒவ்வொன்றும் நாங்கள் பார்த்தோம் சொன்னால், இதுல ஆக முதல் தரத்தில் இருக்கக்கூடியதான் ஹிஜ்ரத்துல் மக்கான், ஒரு இஸ்லாமிய சூழலை தன்னுடைய வாழ்க்கைக்காக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி குஃப்ரியத்தான சிறுக்குகள் நிறைந்த பாவங்கள் நிறைந்த ஒரு சூழலை விட்டும் ஒரு இஸ்லாமிய சூழலுக்கு ஒரு மனிதன் இடம்பெயர்கின்றது. இதுதான் ஆகப்பெரிய ஹிஜ்ரத், இதுதான் ஆகப்பெரிய ஹிஜ்ரத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதைத்தான் சஹாபாக்கள் மேற்கொண்டார்கள், சஹாபாக்கள் மேற்கொண்டார்கள். நீங்க படிச்சிருப்பீர்கள், பின்னால் அந்த ஹதீஸ் எல்லாம் வரும், தெரியாது சாருங்கல்ல, அந்த ஹதீஸ்கெல்லாம் வந்திருக்கின்றது தௌபாவை, தௌபாவுடைய தலைப்புல வரும் இது, பின்னால் இரண்டாம் தலைப்பே தௌபாவுடைய தலைப்பு தான், அந்த தலைப்புல வரும்னு நினைக்கிறேன். என்ன செய்யறது, அல்லாஹுத்தால் அதாவது 99 கொலைகளை செய்து 100 கொலை செய்த மனிதன் அவருக்கு சொல்லப்பட்ட ஆலோசனை என்ன, நீங்க இருக்கக்கூடிய ஊர் பாவிகள் இருக்கக்கூடிய ஊர், அதனால இந்த சூழல்ல இருந்து நீங்க வெளியேறி நல்லவர்கள் வாழக்கூடிய இடத்துக்கு போகணும். ஆனா போகக்கூடிய வழியில அவருக்கு மரணம் வந்துதான் இல்லையா, மலக்குள் மௌத் வந்து மரணத்தை உயிரை கைப்பற்றாங்க, கைப்பட்ட நேரத்துல நிறைய பிரச்சனைகள் சர்ச்சைகள் ஏற்பட்டு ஒரு இன்னொரு மலக்கு வந்தவர்களுக்கு என்ன செய்யறது, அதாவது தீர்ப்பு கொடுத்து அந்த மனிதன் வெளியேறியது வந்து எந்த நோக்கத்துல, நல்லவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகணும் என்ற நோக்கத்துல வெளியேறியதுனால அவர் போகக்கூடிய இடத்துக்கு கொஞ்சம் நெருக்கமாக சமீபிச்சுட்டார் என்ற காரணத்தினால அவருடைய உயிர், அவர் தௌபா செய்யல், இன்னும் ஆனா வெளியேறின மாத்திரம்தான். அப்ப இன்னமாலி குல்லி இம்மானவா, அவர் நினைத்தது அவரை கிடைத்ததே, அவருடைய ரூஹு நல்லவர்களுடைய ரூஹை போன்று கைப்பற்றப்பட்டது. ஆகவே முதலாவது ஹிஜ்ரத் வந்து என்ன செய்வது, அல்லாஹுக்காக வேண்டி ஒரு மனிதன் இஸ்லாமிய ஒரு சூழலை நோக்கி மேற்கொள்ளக்கூடிய ஹிஜ்ரத், இஸ்லாமிய ஒரு சூழலை நோக்கி மேற்கொள்ளக்கூடிய ஹிஜ்ரத் தான் முதலாவது ஹிஜ்ரத், முதலாவது ஹிஜ்ரத். ஆகவே இந்த அடிப்படையிலே, இந்த அடிப்படையிலே ஒரு மனிதன் ஒரு இஸ்லாமிய சூழல்ல இருந்து ஒரு காபிரான சூழலுக்கு போவதாக இருந்தால் இது அதுக்கு நேர்மாற்றமானது இல்லை, இதுவும் ஒரு ஹிஜ்ரத் தான், ஆனால் இது பாவத்தின் பக்கம் போகக்கூடிய ஒரு ஹிஜ்ரத்தாக இருக்கு. இதுல பல விஷயங்கள் விளங்கணும். ஒன்று, உதாரணமாக எங்களுடைய பிறப்பு தாய் நாடுகளே காபிரான சூழல்களை கொண்டு நாடுதான். இப்ப இந்த நாட்டில் ஒரு மனிதனுக்கு இஸ்லாத்தை கடைபிடிப்பதற்கு சுதந்திரம் இருந்தால், உதாரணமா எங்கள் இலங்கை நாடுகள் அல்ஹம்துல்லா இஸ்லாத்தை கடைபிடிப்பதற்கான சுதந்திரம் இருக்கு. இப்ப நாங்கள் ஹிஜ்ரத் போகணுமா கட்டாயம், ஹிஜ்ரத் போக வேண்டிய கட்டாயம் கிடையாது. இலங்கை இந்தியா போன்ற நாடுகள்ல இதுவரைக்கும் நீங்க தொழுதா உங்களை கொலை செய்வேன், நோவு பிடிச்சா உங்களை அடிச்சு கொண்டுடுவேன், எந்த பிரச்சனை இருக்குதா இல்லை, அந்த நிலை வந்தால் அந்த நாடுகள் இருக்க முடியாது. அந்த நிலை வராத வரைக்கும் முடிந்த அளவு நமக்கு மார்க்கத்தை கடைபிடிப்பதற்கான சுதந்திரம் இருக்கும் காலமெல்லாம் அந்த நாட்டில் வாழ்றதில் குற்றம் இல்லை. ஆனால் அதை விட சிறந்த ஒரு சூழல் அவனுக்கு கிடைக்கும் பட்சத்துல இடம்பெயர்வது சிறந்தது. ஆனா இன்றைக்கு உலக அடிப்படைகள் அதெல்லாம் முடியாது. நினைச்ச விதத்துல வந்து எங்களுக்கு வேறு நாடுகள்ல சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்களா, இந்த நாட்டில் கொடுப்பாங்களா, வேறு நாடுகளை கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டார்கள். ஆகவே அந்த சூழல் இல்லை என்ற காரணத்தினால அறிஞர்கள் என்ன விளக்கம் சொல்லுகின்றார்கள், தான் வாழக்கூடிய தாய் நாடுகளிலே தனக்கு வாழுவதற்கான மார்க்கத்தை கடைபிடிப்பதற்கான சுதந்திரம் இருக்கும் காலம் எல்லாம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய கட்டாய கடமை இல்லை. இப்போ இதை அடுத்த பக்கம் அசிஞ்சோம் சொன்னா, ஒரு மனிதன் ஒரு இஸ்லாமிய சூழல் இருக்கிறான், பிறப்பிலே ஒரு உதாரணமா இந்த சவுதியில பிறந்து இங்கே வளர்ந்து வாழக்கூடிய ஒரு மனிதன் இந்த நாட்டுடைய சூழலை விட்டுட்டு ஒரு காபிரான சூழலுக்கு போறான்னு சொன்னா இவன் படுபாவியா இல்லையா, இவன் ஒரு படுபாவி. ஏன், அவனுக்கடையே இவ்வளோ ஒரு வளமான மார்க்கத்தை கடைபிடிப்பதற்கு எல்லா சுதந்திரங்களும், மார்க்கத்தை போதிக்கக்கூடிய மார்க்கத்துக்கான எல்லா வழிகளும் திறந்து விடப்பட்டது. இப்படியான ஒரு சூழல்ல இருந்து ஒரு மனிதன் உலகத்துடைய அற்ப பொருள்களுக்காக வேண்டி வேறொரு நாட்டை நோக்கி வேறொரு நாட்டுடைய பிரஜா உரிமையை தேடி போகின்றான் என்று சொன்னால் இவன் ஆக பெரிய ஏமாளியாகவும் கைசேதம் உள்படக்கூடியவனாகவும் நாளை மறுமையில் பெரும் குற்றவாளியாக மாறுவான். ஆகவே இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து அறிஞர்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுகின்றார்கள், காபிரான நாடுகளுக்கு எதுக்காக வேண்டி சாதாரணமாக உல்லாசம் பிக்னிக்குக்காக போறது, சும்மா ஒரு உலகத்தை பார்க்கறதுக்காக போறது, இப்படி போறது கூடாது என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். அந்நிய நாடுகளுக்கு ஒரு மனிதன் பயணம் செய்வதற்கான நிபந்தனைகள், மூன்று நிபந்தனைகள் இருக்கின்றன, முக்கியமான மூணு கண்டிஷன். முதலாவது கண்டிஷன், அவனிடத்துல போதிய அளவு அறிவு இருக்க வேண்டும். எந்த அளவு அறிவு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நாடுகள்ல இஸ்லாத்தை பற்றி ஏற்படுத்தக்கூடிய சந்தேகங்கள், இந்த சந்தேகங்களுக்கு பதில் கொடுக்கிற அளவுக்கு அறிவு இருக்கணும். அது ஒரு வெப்பன் போன்று அவங்க அதான் வச்சிருக்கிறாங்க, யூஸ் பண்றாங்க. என்ன எந்த அளவுக்கு சொன்னா, சில மீடியாக்களை பேசுகின்றார்கள், நீங்க வந்து முஸ்லிம்ஸ வந்து மிஷனரி ஒர்க் பண்ணி அவர்களை கிறிஸ்தவர்களாக யூதர்களாக ஆக்க வேண்டிய தேவையில்லை, நீங்க இருக்கிற மார்க்கமே பாத்திலான மார்க்கம், அவனுக்கு தெரியும் நீங்க இருக்கிறதே சரியில்லை, நீங்க இருக்கிற வழியே கரெக்டான வழி இல்லை, அதனால அங்க அவர்களை குழந்தை இது போன்றதுல அர்த்தம் கிடையாது, வரவும் மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை தெரியுமா, அவர்களுடைய மார்க்கத்தின் அடிப்படை விடயங்களை சந்தேகங்களை போடும், சந்தேகங்களை போட்டுக்கொண்டிருப்பாங்க. மறுமையா, அது எப்படி வரும், சாத்தியப்படுமா, மலக்கா, அல்லாஹ்வா, ரசூலா, வேதமா, இதுல சந்தேகங்கள். இன்றைக்கு இந்த நாடுகள்ல இப்படியான சூழல்கள்ல இருந்தே இந்த மீடியாவின் மூலமாக, இந்த சேனல்களின் மூலமாக, இன்டர்நெட்டின் மூலமாக எத்தனையோ சந்தேகங்கள் போடப்படுது என்று சொன்னால், முழுக்க முழுக்க காபிரான் நாட்டு அந்த சூழலுக்கு போயிட்டாரு சொன்னால் அங்க அவங்க வேலை செய்யறதும் பாக்குறதும் பேசுறதும் காதல உழுறதும் சொல்லுக பாங்குடைய சத்தமா கேட்கும். அப்ப எல்லாமே முழுக்க முழுக்க என்ன விழும், இவனுடைய காதல இவனுடைய சிந்தனையில பார்வையில எல்லாமே படுவது அந்த காவிர்களுடைய வார்த்தைகளாக இருந்தா உள்ளத்துல சந்தேகங்கள் வருமா இல்லையா. இந்த சந்தேகங்களுக்கு பதில் கொடுக்கும் அளவுக்கு அறிவு ஆற்றல் இருக்க வேண்டும் அந்த நாடுகளுக்கு போறதா இருந்தா, இது முதலாவது. இரண்டாவது விஷயம், இரண்டாவது நிபந்தனை வந்து என்ன அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் சொன்னால், அவனிடத்திலே போதிய மார்க்கப்பற்றும் மார்க்கப்பிடியும் இருக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய மாய வலைகள், பாவங்களை பார்த்தால் அந்த பாவங்களை விட்டு தவிர்ந்து கொள்ற அளவுக்கான உறுதியான மார்க்கம் இருக்க வேண்டும். இன்றைக்கு பிறப்பிலேயே பல வருடங்கள் இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்து ஹிஜாபோ தாடி தொப்பி என்ன செய்யறது இஸ்லாமிய தோற்றம் இதெல்லாம் இருந்தே ஒரு சிறிய வெக்கேஷன் போறாங்க வெளிநாட்டுக்கு, சில சிலர்கள் எல்லா பேரும் இல்லை, அங்கே என்ன செய்யறாங்க ஹிஜாபை களைந்து விடுகின்றார்கள். தொழுகையை மறந்து விடுகின்றார்கள். ஹராம் ஹலாலை பேணுவதை அப்படியே முழுமையாக மறந்து விடுகின்றார்கள் என்றிருந்தால், டெம்பரரியாக இஸ்லாத்துல கொஞ்சம் ஏதோ இப்பதான் இஸ்லாத்துல வளர்ந்து கொண்டு வரக்கூடியவங்க அந்த சூழல் மாறிவிட்டது என்று சொன்னார். என்னவாக சோர்களே, எங்களுடைய மார்க்கத்துக்கு பெரிய சவால் வருமா இல்லையா? அதுக்கு பின்னாடி என்னுடைய மனைவியுடைய ஹிஜாபுக்கு என்ன நிலம் வரும்? என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு என்ன வரும்? இன்றைக்கு பெரிய சேலஞ்ச் இருக்குதா இல்லையா? இன்றைக்கு பிரான்ஸ்ல, அன்றைக்கு ஜெர்மன்ல இருந்து ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணி கேட்கிறாரு, நான் ஒரு டர்க்கிஷ் லேடியை முடிச்சிருக்கேன், முழுக்க ஹிஜாப், இப்போ புதிய ஒரு மோஷன் கொண்டு போறாங்க, ஜெர்மன்ல வந்து ஹிஜாபை ஃபுல்லா பேன் பண்ண போறாங்க. பாதையில் அங்கே போனா ஃபைன். இன்றைக்கு யூரோப்ல எத்தனையோ கண்ட்ரில இருக்குது, பிரான்ஸ்ல எல்லாம் இருக்குது, ஃபைன். ஃபைன் பண்றது எவ்வளவு? ஃபைன் கொடுக்கலாம், எவ்வளவு கட்டலாம், எவ்வளவு காலம் தாக்கு பிடிக்கலாம்? கொஞ்சம் கொஞ்சமாக கலரும், கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு அவர்களுடைய அந்த சூழலுக்கே நாங்கள் மாறிவிடுவோம், எங்களை அறியாமல் மாறிவிடுவோம். இது மனிதனுடைய சுபாவம், இது மனிதனுடைய சுபாவம். சாதாரணமாக நாம் ஒரு வெக்கேஷன் போனாலும் எங்களுக்கு சில நேரங்களில் தொழுகையுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்கள் வருதே இல்லையா? இங்க நடக்காது அல்ஹம்துலில்லாஹ். ஏன், திரும்பின பக்கம் எல்லாம் பள்ளி இருக்கிறதுனால நாங்க ஃபோர்ஸ் பண்ணப்பட்டுறோம் அந்த பள்ளிக்கு போறதுக்கு. பள்ளிக்கு மக்களை திரட்டுறாங்க, துரத்தப்படுது. சுபானந்தா, எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆனால் அந்த நிலைமை நம்ம நாடுகள்ல இல்ல. அப்ப இதை விடவும் மோசமான அசிங்கமான அந்த இடங்கள்ல எப்படி இருக்கும், ஸ்டேஷன்ல எப்படி இருக்கும்? இருக்கு, இஸ்லாமிய சூழல்ல மக்கள் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லல, அங்கேயே நிறைய இஸ்லாம் இருக்குது. நாங்க சொல்ல வரல சவுதியில மட்டும்தான், இலங்கையில மட்டும்தான், இந்தியால மட்டும்தான் முஸ்லீம்னு சொல்லல, முழு உலகத்திலேயே முஸ்லீம்கள் நாளை மறுமை வரைக்கும் வாழ்வார்கள். எந்த இடத்துக்கு போனாலும் இஸ்லாத்து ஒரு மனிதனுக்கு திடகாத்திரமான மன உறுதி இருந்தால் கடைபிடிக்கலாம். ஆகவே நம்ம சொல்ல வர்றதுன்னு சொன்னால், அந்த ஹிஜ்ரத்தை பொறுத்தவரையில் என்று சொன்னால், அந்த அந்நிய நாடுகளுக்கு போறதுல முதலாவது அவனிடத்துல உறுதியான அறிவு இருக்க வேண்டும். அந்த சந்தேகங்களுக்கு பதில் கொடுப்பதற்கு, அந்த இச்சை இவைகளை விட்டு அவனை தடுத்து கொள்ளக்கூடிய பலமான மார்க்கம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக அவனுக்கு அந்த நாட்டுக்கு போறதுக்கான தேவை இருக்க வேண்டும், நிர்பந்த தேவை இருக்க. நிர்பந்த தேவைன்னு சொன்னா, ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது என் நாட்டில் எடுக்க முடியாது, அதை நான் போய் காஃபிரான் நாட்டில் போய் தான் பெற வேண்டும். அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டேட்ல தான் கிடைக்குது எனக்கு, அல்லது யூகேல தான் கிடைக்குது, பிரான்ஸ்ல ஜெர்மனில தான் கிடைக்குதுன்னு சொன்னா அங்கே போகலாம், பிரச்சனை இல்லை. அல்லது ஒரு பிசினஸுக்காகவே நான் போறேன், பிரச்சனை இல்லை, போயிட்டு வரலாம், டெம்பரரியாக போயிட்டு வர்றது. அல்லது வந்து ஒரு படிப்பு, அந்த படிப்பு அங்கதான் கிடைக்கும், இந்த வேற எங்கேயும் அந்த படிப்பு இல்லை, அந்த படிப்பை நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், அதுக்காக வேண்டி போகலாம். அப்படி இல்லாம பணத்தை வீணடிச்சுட்டு பிக்னிக் போறதுக்கும் அந்த சூழல்களில் போய் சுத்தி வர்றதுக்கும் உரிய இடங்கள் அண்டு கேட்டோம் சொன்னால், நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை. அப்ப இது முதலாவது ஹிஜ்ரத், ஒரு இடத்தை விட்டும் இன்னொரு இடத்தை நோக்கி செல்லக்கூடிய ஹிஜ்ரத்தே. இதற்கான நிபந்தனைகளை நாங்கள் பார்த்தோம், இதற்கான நிபந்தனைகளை பார்த்தோம். அடுத்த ஹிஜ்ரத் வந்து, அடுத்த இரண்டாவது ஹிஜ்ரத் என்னன்னு சொன்னால், சரி, இதோடு இன்னொரு விஷயத்தை நாங்கள் சேர்த்து சொல்லணும். தாவத்துடைய, அதாவது மார்க்கத்தை போதிப்பதற்காக வேண்டி, மக்களுக்கு மார்க்கத்தை போதிப்பதற்காக வேண்டி, இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக வேண்டி, இஸ்லாத்தை அவர்களுக்கு சரியான வடிவத்திலே சொல்வதற்காக வேண்டி பிரச்சார பணியில் இன்னைக்கு நிறைய தாயிகள் உலமாக்கள் போய் அங்கெல்லாம் பிரச்சாரங்கள் பண்றாங்க. இன்றைக்கு ஜாக்கிர் நாயக் போன்ற பெரிய டாக்டர் ஜாக்கிர் நாயக், இந்த மாதிரி பெரிய பெரிய அறிஞர்கள் அங்க நிறைய கான்ஃபரன்ஸ்களுக்கு, நிறைய மீட்டிங்களுக்கு போய் அங்க தாவா பண்றாங்க. இப்ப இவங்கெல்லாம் தடுக்கலாமா? நீங்க காஃபிரான நாடுகளே போக கூடாதுன்னு அவங்க போற நோக்கம் பெரிய நோக்கம், சரியா? ஒரு உன்னதமான உயர்ந்த நோக்கத்துக்காக வேண்டி போறாங்க. இதுல தடை இல்லை, ஒரு மனிதன் மார்க்கத்தை எத்தி வைப்பதற்காக வேண்டி, ஏன்னா அங்கெல்லாம் மார்க்கம் கொச்சைப்படுத்தப்பட்டு மார்க்கத்தை பற்றிய சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்குது. அந்த சரிவர அவர்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஆற்றல், அறிவு, அந்த திறமை எல்லாம் இருந்ததுன்னு சொன்னா அவங்க போறதுல தப்பு கிடையாது, அதுல பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லாமல் ஏற்கனவே சொன்னதை போன்று வேற சாதாரண உலகத்துடைய நோக்கங்களுக்காக வேண்டி போறதுல பிரச்சனை இருக்கின்றது. அடுத்தது வந்து ஹிஜ்ரத்துல வந்து இன்னும் ஒன்று இருக்கின்றது. ஒரு ஹிஜ்ரத் வந்து ஹிஜ்ரத்துல் அமல், ஒரு பாவத்தை, ஒரு பாவமான காரியத்தை ஒரு மனிதன் கைவிட்டு விடுது. நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல் முஸ்லிமு மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி. உண்மையான முஸ்லிம் யார் என்று சொன்னால், எந்த முஸ்லிமுடைய நாவுடைய தீங்குகளை விட்டும் கையுடைய தீங்குகளை விட்டும் அடுத்த முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு இருக்கின்றதோ அவன் தான் உண்மையான முஸ்லீம். உண்மையான முஸ்லீம் யார் தெரியுமா? மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி. இன்றைக்கு இது ரெண்டு எங்கள்கிட்ட அநேகமானவர்களிடத்துல இல்லை. கையில இருந்து தப்பினா நாவில் இருந்து தப்ப முடியாது, நாவில் இருந்து தப்பினா கையில இருந்து தப்ப முடியாது, அப்படியே இல்லையா? நாலு பேர் சேர்ந்தா அஞ்சாவது அளப்பதி பேர் பேசுறது. அப்ப ஒரு முஸ்லீமுக்கு என்ன நாவாலையும் பாதுகாப்பு இல்லை, சரி நாவில் இருந்து தப்பினா கையால ஏதாவது தொந்தரவு பண்றது இல்லை. கையால தொந்தரவு பண்றதை வந்து நாங்க இன்றைக்கு நினைச்சிட்டு இருக்கிறோம், கை ஓங்கி அடிக்கணும் மட்டும் இல்லை, ஒரு மெசேஜ் இந்த விரலால அனுப்புறது, இதுவும் கையால செய்யக்கூடிய தொந்தரவு தான். பேச்சு பேசி ஏசி பேசி ஒரு மனிதனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினா இதுவும் என்ன செய்யறதே கையால செய்யக்கூடிய தொந்தரவாக தான் நான் நினைக்கிறேன். அடிக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஒரு மூமினுக்கு அடிச்சு தொந்தரவு கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. அவனுடைய பார்க்கிங் அவனுக்கு ரிசர்வ் பண்ணக்கூடிய பார்க்கிங்ல நான் கொண்டு போய் பார்க் பண்றதும் அவனுக்கு நான் கையால செய்யக்கூடிய தொந்தரவு தான். அவனுடைய வீட்டுக்கு முன்னால என்ன செய்யறது குப்பையை போட்டுறதும் அவனுக்கு நான் கையால செய்யக்கூடிய தொந்தரவு தான். அவனுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடிய முறையில நான் மியூசிக்கையோ அல்லது பாட்டையோ ஒரு கிராத்தையாக இருந்தாலும் போட்டு அவனுடைய தூக்கத்தை கெடுக்கிறதும் அதுவும் அவனுக்கு செய்யக்கூடிய தொந்தரவு தான். இப்ப நபி அவங்க சொன்னாங்க, உண்மையான முஸ்லீம் வந்து சலீம் அல் முஸ்லீமும் அவனுடைய நாவை விட்டும் அவனுடைய கையுடைய தீங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டான்னு அவன் தான் உண்மையான முஸ்லீம். வல் முஹாஜிர், உண்மையான ஹிஜ்ரத் செய்தவன் யார் தெரியுமா? மன் ஹஜர மானஹல்லாஹு அன்ஹு. இந்த செய்தியும் புகாரி முஸ்லீம்ல இடம்பெற்றிருக்கின்றது. மன் ஹஜர மானஹல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் தடுத்தவைகளை ஒரு மனிதன் வருத்திருக்கின்றான் என்று சொன்னால் அவன் தான் உண்மையான ஹிஜ்ரத் செய்தவன். ஆகவே அல்லாஹ் தடுத்தது வந்து அல்லாஹுடைய அல்லாஹுவினால் தடுக்கப்பட்டவைகளா இருக்கலாம். மதுபான மருத்துவது, வட்டி சாப்பிடுவது, இப்படியான விபச்சாரம், சூது இவைகளாக இருக்கலாம், அல்லது மக்களோட சம்பந்தப்பட்ட விடயங்களா இருக்கலாம். மக்களை ஏசுறது, திட்டுறது, சில பேருக்கு தானே முறையே, இவைகளை ஒரு மனிதன் தடுத்திருப்பது ஹிஜ்ரத் தான். ஆகவே ஹிஜ்ரத்துடைய முதலாவது பகுதி ஒரு இடத்தை விட்டும் இன்னொரு இடத்துக்கு போறது, ஒரு காபிரான சூழல் இருந்து இஸ்லாமிய சூழலுக்கு போறது. அடுத்த ஹிஜ்ரத் என்னன்னு சொன்னால் பாவமான செயல்களை ஒரு மனிதன் தவிர்ந்திருப்பது, இதுவும் ஹிஜ்ரத்தா இல்லையா? பாவத்தை கைவிடுவதும் ஹிஜ்ரத்தான், பாவத்தை கைவிடுவதும் ஹிஜ்ரத்தான். மூன்றாவது வந்து இப்படியான பாவிகளை ஒரு மனிதன் விலகி வாழுவது, இதுவும் ஹிஜ்ரத். இதை நாங்கள் கவனத்தில் செலுத்த வேண்டும். அதாவது ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்கின்றான், பாவம் செய்யக்கூடியவர்கள் நரகத்துக்குரியவர்கள்னு கேட்டால் இல்லை, குஃபர் வராத வரைக்கும், ஒரு மனிதனுடைய செயல வந்து குஃபர் வராத வரைக்கும் அவனை வந்து நமக்கு சேர்ந்து இருக்கலாம். குஃபருடைய எல்லையை அவன் அடையாத வரைக்கும் ஒரு மனிதன் என்ன செய்கின்றான்? ஒரு பாவம் செய்கின்றான். இப்ப இந்த பாவிகளை வந்து பல வகையா பார்க்கலாம். சில பாவிகள் இருக்கிறாங்க, அந்த பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, ஆனால் இவர்களை சமுதாயமே சேர்ந்து ஒதுக்கினால் அந்த பாவத்தை விட்டு தவிர்ந்து கொள்வாங்க. அல்லாஹுக்காக வேண்டி தவிர்ந்து கொள்ளாட்டியும் மக்களுக்காக வேண்டியாவது தவிர்ந்து கொள்வாங்க. உதாரணமாக ஊர்ல ஒரு பெரிய வட்டி காரணம் இருக்கான், இவரோட மக்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் செய்ய போய் தானே அவன் வட்டி இவ்வளவு வட்டி கொடுக்கறான். எல்லா பேருமே அவனை பாய்கோட் பண்ணாங்க. திருந்துவானா இல்லையா? நிச்சயமா திருந்ததுக்கு சான்ஸ் இருக்கு, திருந்துறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே போன்றுதான் ஒவ்வொரு பாவங்களை தொழாத ஒரு மனிதன் இருக்கான், யார் அவருக்கு சலான் சொல்றதும் இல்லை, பேசுறதும் இல்லை, கதைக்கிறதும் இல்லை, வீட்டுக்கு போறதும் இல்லை, அழைச்சா போறதும் இல்லை. இப்படி நாளடைவில் இவன் தொழுகையாளியாக வருவான் என்ற நம்பிக்கை இருந்தால் அவனை என்ன செய்யலாம்? சில பாவிகள் இருக்கிறாங்க, அவங்கள திருத்தவே முடியாது. அப்ப அவர்களை நாங்க வெறுத்து வாழ்றது அர்த்தமே இல்லை. ஆனா சிலர்களை வந்து நாங்க வெறுப்போம் என்று சொன்னால் திருந்துவார்கள். விசேஷமாக எங்களுடைய கண்ட்ரோல் உள்ளவங்க, பிள்ளைகள், சகோதரர்கள், இவங்களை கொஞ்சம் நாங்க வெறுப்ப காட்டினோம்னா திருந்துவாங்க. வெறுப்ப காட்டினால் திருந்துவார்கள் என்ற நிலைமையில இருந்தால் அவர்களை வெறுப்பதும் ஹிஜ்ரத்தான். அவர்களை வெறுப்பதும் ஒரு வகையான ஹிஜ்ரத்தா இல்லையா? ஒரு வகையான ஹிஜ்ரத்து. அப்படி இல்லாம ஒரு மனிதனை வந்து வெறுக்க முடியாது, பாவத்துக்காக வேண்டி ஒரு மனிதனை வெறுக்க முடியாது. நபி அவங்க ஹதீஸ் தெளிவா சொல்லிக்கிறாங்க, லா யஹல்லு முஸ்லிமீன், மூன்று இரவுகளுக்கு அதிகமாக ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் வெறுக்கக்கூடாது. எழுத்தையானிஃபையோரதுஹாதா ரெண்டு பேர் சந்திச்சு கொள்றாங்க, இவரும் புறக்கணிக்கிறாரு, அடுத்தவரும் புறக்கணிச்சு அடுத்த பக்கம் பார்த்துட்டு போறாங்க. யாரு சலாம் சொல்லி ஆரம்பிக்கிறாங்களோ அவர் தான் சிறந்தவர், சலாம் சொல்லி ஆரம்பிக்கிறாரோ அவர் தான் சிறந்தவர். அப்ப இந்த ஒரு மனிதனை வந்து நாங்க வெறுத்தால் அவன் திருந்த மாட்டான் நிலைமை இருந்தால் அவனை வெறுக்கிறது அர்த்தம் இல்லை. ஆனா அவனை கொஞ்சம் வெறுத்து அவனை விட்டு விலகி போனால் நிச்சயமாக திருந்துவான நிலைமை இருந்தால், உதாரணமாக அவனுக்கு தெரியும் எங்களோட லைஃப் ஸ்டைல் இப்படித்தான், உதாரணமாக எங்களோட ஃபேமிலி லைஃப் ஸ்டைல் இப்படித்தான் இருக்குது, ஆனா அவங்களோட ஸ்டைல் எனக்கு படலை, அதனால அவங்களோட வீட்டுக்கு நான் விசிட் போறதில்லை. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், பிராக்டிகலி நாங்க சொல்ற உதாரணம் என்ன, சில இடங்களுக்கு போய் போனால் நமக்கு சங்கடமாகும். ஒரு வீட்டுக்கு போன சமயத்தில் நினைச்சுட்டாங்க, தலையில முக்காடும் இல்லாம ஒய்ஃப் கொண்டு வந்து டீ நின்றுட்டாங்க. இப்ப இந்த செட்டப் சரி வருமா? ஒரு இஸ்லாமிய ஒரு சூழல்ல சரி வராது. அப்ப நம்ம அந்த வெறுப்பை எப்படி காட்டுறது? அடுத்த முறை அந்த விசிட்ட குறைக்கிறது, கூப்பிட்டா அப்ப அவருக்கு விளக்குமா இது சரி வராது, செய்வாரு சேஞ்ச் பண்ணுவார், அவரோட லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அப்ப இது ஒரு தாவாவா இல்லையா? இன்டெரக்டான தாவா, இன்டெரக்டான ஒரு தாவா கொடுக்கலாம். நிறைய முறைகள் இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் விசிட் இன்விடேஷன் வரைக்கின்றது, போய் பார்த்தா எல்லாம் மிக்ஸ்டப், மியூசிக்கும் கூத்தும் ஆட்டமும் இருக்குது, மலைஷாதி சாரி எனக்கு பிடிக்கலை, பிள்ளையை கொடுத்து வழியாகிட்டு ஓகே வழங்கிட்டு அது இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது. நாளைக்கு அவரே திருந்தி நாள் ஃபோன் போட்டு கேட்கலாம், என்ன ஆச்சு அப்படி நீங்கள் நடந்து கொண்டீங்க, இல்லை இது மார்க்கத்தில் இப்படி அனுமதி இல்லையே அப்படி சொல்கிற விளக்கம் அவருக்கு சொல்லப்பட்டால் அது ஒரு தவா இல்லையா, அவராக கேட்டு திருந்துவார். இப்போ இந்த செட்டப் வந்ததுன்னு சொன்னால் அப்போ ஒரு மனிதனை நாங்கள் வெறுக்கிறதுல ஒரு எல்லை இருக்குது, அவரை நாங்கள் வெறுத்தோம் என்று சொன்னால் அவரை விட்டு நாங்கள் ஒதுங்கினோம் என்று சொன்னால் திருந்துவார் என்ற அளவில் இருந்தார் என்று சொன்னால் நாங்கள் ஒதுங்கி கொண்டால் திருந்தினால் அந்த நன்மை எனக்கு கிடைக்குமா இல்லையா, எனக்கு கிடைக்கும். திருந்த மாட்டார் என்று இருந்தால் அவரோட ஒரு அளவான டச்சை வச்சுக்கொள்றது, சலாம் சொல்றது, கலைக்கிறது, பேசுறது, ஓகே பிரச்சனை இல்லை. ஆனால் முழுமையாக அவருடைய பாவத்துக்கு உடந்தையாகிற அளவுக்கு அவரோடு ஒத்து போகிற அளவுக்கு போனோம்னு சொன்னால் அது பெரிய முசீபத்தாக போய்விடும். ஆகவே இது ஹிஜ்ரத்துடைய மூன்று வகைகள். இந்த ஹதீஸ்லேருந்து நாங்கள் படிக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் இதுதான். இந்த ஹதீஸ்லேருந்து முக்கியமாக நாங்கள் விளங்கக்கூடிய விடயம் இதுதான், அதாவது ஒரு மனிதனுடைய எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் அது அவனுடைய எண்ணத்தை பொறுத்து. ஆகவே நாங்கள் எந்த எண்ணத்தில் செயல்படுகின்றோமோ, உலக விஷயங்களாக இருக்கலாம், எங்களுடைய மார்க்க விடயங்களாக இருக்கலாம், எண்ணத்தை பொறுத்தான் எங்களுக்கு கூலி கிடைக்கும். சில நேரங்களில் இந்த எண்ணத்தின் மூலமாக சாதாரண விடயங்களே என்னவாகி விடுகின்றது, விவாதத்தாக மாறிவிடும். உதாரணமாக ஒரு மனிதன் இரவுல தூங்குறார், எனக்கு தெரியும் என்னுடைய தூக்கத்தை பொறுத்தவரையில சராசரி 6 hours தூங்கினாத்தான் எனக்கு ஃபஜ்ருக்கு ஜமாத்துக்கு எழுந்திருக்கலாம் என்ற உறுதி எனக்கு இருக்குது, 11 மேல தூங்கினால் எனக்கு 6 முந்தைய எலும்பிருக்க இயலாது உதாரணத்துக்கு, அல்லது 11 தூங்கினா தான் எனக்கு 5 கழிஞ்சிருக்கலாம், 12 தூங்கினேன் சொன்னால் 6 hours சேர்த்து நான் 6 தான் இருந்திருக்கேன். இதுதான் என்னுடைய தூக்கத்துடைய முறை, எவ்வளோ தியாகம் செஞ்சு எந்த இயலாம் ஒன்றுமே வேலை செய்யாது என்றிருந்தால் இவர் 11 மேலே முழிச்சிருக்கிறது கூடாது. 11 மேலே எந்த தேவைக்காக வேண்டி இவர் விழிச்சிருக்கலாமா, விழிச்சிருக்க முடியாது. ஏன் இவருக்கு தெரியும் ஃபஜருக்கு வந்து கேரண்டி இல்லை, இதுக்கு மேலே நான் முழிச்சிருந்தேன்னா எனக்கு தூக்கத்துக்கு என்ன ஃபஜருக்கு வந்து இடி விழும் என்ற பிரச்சனை இருந்தால் இவரு என்ன செய்யக்கூடாது, விழிச்சிருக்க கூடாது. அப்ப அவருடைய எண்ணம் எதுவாக இருக்க வேண்டும், அப்ப தூங்கினாலும் அந்த தூக்கம் வந்து அந்த 11 தூங்குற தூக்கம் இபாதத், அதுக்கு பின்னால தூங்குற தூக்கம் பாவமாகும். அதனால்தான் அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, ஒரு நீயத்து வந்து ஒரு சிறிய அமலையும் பெரிய அமலாக மாற்றிவிடும், அதே நேரத்தில் அந்த எண்ணம் கெட்டுவிட்டால் பெரிய அமலையும் தவிடுபடியாக்கிவிடும். அதிர்ஷ்ட படிச்சிருக்கோமா இல்லையா, நாளை கியாமத்துல முதல் முதல் நரகத்துல முகம் கூப்பிட தள்ளப்படுறவங்க 3 ஒருத்தர் வந்து அல்லாஹுடைய பாதையில தர்மம் செய்தவர், அடுத்தவர் அல்லாஹுடைய பாதையில ஜிஹாதில ஈடுபட்டு உயிரையே தியாகம் செஞ்சவர், அடுத்தவர் குர்ஆனை இரவிரவாக ஓதி மக்களுக்கு குர்ஆனை போதித்த ஒரு மனிதர். இவங்க 3 நாளைக்கு அழைத்து வரப்பட்டு அல்லாஹ்விடத்துல விசாரிக்க முடியுங்களா இல்லையா, எதற்காக நீ செய்தார் சொல்லுவான், இறைவா எந்தெந்த நல்ல வழிகள் இருந்தோ அந்த எல்லா வழிகளையும் நான் தியாகம் செய்து அல்லாஹ் சொல்லுவான், கதப்தனி போய் சொல்லுகின்றார். எதற்காக நீ செய்த தெரியுமா, லியு கால இந்த கஜவாத், நீ கொடை வள்ளல் என்று சொல்றதுக்காக தான் நீ செய்த, அது உனக்கு கிடைச்சி விட்டு, அது உலகத்துல மக்கள் சொல்லிட்டாங்க, என்னிடத்துல ஒண்ணுமே கிடையாது. இந்த மனிதன் சொல்லுவான், நான் இரவிரவாக விழித்திருந்து குர்ஆனை படிச்சேன் அல்லாஹ், அல்லாஹ் சொல்லுவான் நீ போய் சொல்றாய், மக்கள் உன்னை காரி என்று சொல்லணும், உன்னை ஆலிம் என்று சொல்லணும் என்றதுக்காக தான் நீ செய்தாய், அதுவும் கிடைத்து விட்டது. இந்த மனிதன் சொல்லுவான், உனக்காக உயிரே நத்தியாக செஞ்சுட்டேன் அல்லாஹ், அல்லாஹ் சொல்லுவான் கதப்த நீனும் போய் சொல்லுகின்றாய், மக்கள் உன்னை வீரன் என்று சொல்வதற்காக தான் நீ செய்தாய், அதுவும் கிடைத்து விட்டது. அந்த 3 நரகத்துல தூக்கி எறியப்படுவார்கள், அவர்களின் மூலம் தான் நரக நெருப்பு மூட்டப்படும் என்று கருத்து வந்திருக்கு. அவ்வளவு மந்த சாரு மிகுமுன்னார் சஹி முஸ்லீம் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது. அப்ப இவ்வளவு பெரிய இபாதத்து, பொருளை தியாகம் செய்து, உயிரை தியாகம் செய்து, நேரத்தை காலத்தை தியாகம் செய்து, குர்ஆனை பிடித்து மார்க்கத்தை போதிச்சு, இவர்களுக்கு இந்த நிலைமை என்று சொன்னால் எண்ணம் கெட்டதுனால சாதாரணமான அதுக்கு எதிர்மறையில் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன அமல்களை எதன் மூலமாக, எண்ணத்தின் மூலமாக பெரிய நன்மைக்குரிய காரியமாக மாற்றிவிடலாம். நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை அதை இபாதத்தாக மாற்றலாம். பள்ளிக்குள்ளே நுழையக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதன் எந்த எண்ணத்தோடு வருகின்றான், என்னுடைய காலை, என்னுடைய கண்ணை, என்னுடைய உடல் உறுப்புகள் அனைத்தையும் நான் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி பள்ளிக்குள்ளே வர்றேன், ஒரு ஹொபுஸ் பேக்கெட் எடுக்கிறதுக்காக வேண்டி வெளியே போகிற நேரத்திலையும் எண்ணத்தை நாங்கள் வைத்துக் கொண்டோம் சொன்னேன், டியூட்டிக்காக நான் வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ற நேரத்தில் இந்த எண்ணத்தை நான் ஏற்படுத்தி கொண்டேன், இன்னமல்ல அமாலு பின்னியாத்து நாங்கள் ப்ராக்டிக்கலி கொண்டோம், இதுதான் முக்கியம். நான் ஸ்டார்ட் பண்ற எதுக்காக வேண்டி, என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவி மக்களிடத்திலே யாசகம் கேட்டு கை நீட்டி கேவலப்பட்டு விடக்கூடாது, ஹலாலான உணவை அவர்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்காக வேண்டி இறைவா நான் வெளியேறுகின்றேன் என்ற எண்ணத்தில் ஒரு மனிதன் வெளியேறி சென்றால் அவனுக்கு நன்மை இருக்குதா இல்லையா, நன்மை இருக்குது. நபியுடைய காலத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஹதீஸ் நபி அவங்க ஒரு சபையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு மனிதன் காலையில, ஒரு சஹாபி காலையில நல்ல வீரத்தோட நல்ல வேகமாக உற்சாகமாக பாதையில போயிட்டு கொண்டிருக்காங்க. சஹாபாக்கள் இந்த மனிதனை பார்த்து, அல்லாஹுடைய தூதரே, இந்த மனிதன் எவ்வளவு வேகமாக உற்சாகமாக அதிகாலையில எழுந்து உலகத்தை தேடி போறாரே, இதே வேகமும் இதே வீரமும் இதே உற்சாகமும் அல்லாஹுடைய பாதையில ஜிஹாதுக்காக இருந்தா எவ்வளவு பயனாக இருக்கு, நமக்கு மார்க்கத்தை எவ்வளவு வளர்க்கலாம் நமக்கு என்று கேட்ட நேரத்துல நம்பி சொன்னாங்க, அப்படி சொல்லாதீங்க. அந்த மனிதர் தன்னுடைய வயது முதிர்ந்த தாய் தந்தையர்களுக்காக வேண்டி உழைப்பதற்காக வேண்டி சென்றிருந்தால் அவரும் அல்லாஹுடைய பாதையில், ஃபீ சபீல் இல்லா, அவரும் அல்லாஹுடைய பாதையில் இருக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகளுக்கு உணவை தேடி, ஹலாலான உணவை தேடித்தான் அவர் வெளியேறி இருந்தால் அவரும் ஃபீ சபீல் இல்லா, ஜிஹாதுல போய் வாழேந்து யுத்தம் செய்யறவர் மட்டுமல்ல, ஃபீ சபீல் அல்லாஹுக்காக வேண்டி, அதாவது தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி உழைக்கின்றார், ஹலாலான முறையில் தேடுவதற்காக உழைப்பதற்காக வேண்டி முயற்சி செய்கின்றார் சொன்னால் அதுவும் அல்லாஹுடைய பாதையில் இருக்குது. ஆகவே இதெல்லாம் எதை பொறுத்து, இன்னமல்லாமலு பின்னியாற்று இன்னமாலிக்குள்ளி மாணவா, ஒரு மனிதனுடைய எண்ணத்தை பொறுத்து. அதனால எந்த ஒரு செயலை செய்யற நேரத்தில், இந்த ஹதீஸ் நாங்கள் படித்ததுக்கு பின்னாடி நாங்கள் இதை ப்ராக்டிக்கல் லைஃப்ல கொண்டதான் முக்கியம். ஹதீஸை சும்மா கேட்டு போறதில்லை, இல்லை முக்கியமாக நாங்கள் விளங்க வேண்டிய விஷயம், எந்த ஒரு செயலை செய்யற நேரத்திலையும் எண்ணத்தை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும், அடிக்கடி அந்த எண்ணத்தை பரிசுத்து பார்த்துக் கொள்ளவும் வேண்டும். இதனால சில பேர் நினைப்பாங்க, நம்ம செய்கிற நேரம் எல்லாம் விசுவாச வர சில பேர் இது முகசூதிக்காக வேண்டி செய்யணும், இதனா மக்கள் பார்க்கறதுக்காக வேண்டி செய்யணும்டா, இல்லை தட்டிக்கணும் இல்லை, அந்த எண்ணம் வர நேரத்திலே அவுது பில்லாஹி மினஷைத்தானிர் ரஜீம் அடிக்கடி நாங்கள் சொல்லக்கூடிய செய்தான், எப்படியான முகஸ்துதி இந்த ஷோ ஆஃப்ன்ற எண்ணம் வந்தால் ஒரு துவாவை நபியும் கற்றுக் கொடுத்தாங்க, அதையாவது நாங்கள் கடைசியாக படிச்சு கொடுவோம். என்ன துவா தெரிஞ்சாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உஷ்ரிக பிக ஷைஅன் அலமு وأستغفرك لما لا أعلم. مكيمان الدعاء أبدي اللهم إني أعوذ بك من أن أشرك بك شيئا أعلمه غيبا نان ترند ترند ونك إني بيك تلي وطن فاضي خاكتن جي إني بيك تلي نينا الله ودى سيرتي نطر من انجل دنينا أورك سجود سيرتي ولا نان تلور نيرتلا إمرو پانتر كلا عندك تاهويني كن يم نيوند نيرتل نيوتي تلغال أدوم முகஸ்துதியே இல்லையா, ரியா செருக்கல்ல செருக்கல செருக்குன் அசகர் சிறிய செருக்கு, அந்த இபாதத்தை அது வீணாக்கிவிடும், அந்த இபாதத்துக்கு நன்மை இல்லை. பெரிய செருக்குண்டா மார்க்கத்திலிருந்து அவனை வெளியேற்றிவிடும், அப்படியே இல்லையா, மார்க்கத்திலிருந்து வெளியேற்றாது அந்த இபாதத்து பாழாகிவிடும். ஒருத்தர் உதாரணம் சொன்னார், இந்த ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா எங்கள் ஊரில் வளமே இருக்குது, இது பழமும் சிறந்த தண்ணி கொடுப்பாங்க மகான். அந்த இவர் 2015 ஹஜ்ஜி போய் சொன்ன அந்த போன வருஷத்துக்கு முந்தின வருஷத்துக்கு முந்தின வருஷம் அந்த ஹஜ்ஜில் இருந்து கொண்டு வந்த அந்த ஜம்ஜம் கப் இருக்குது, வருத்தம் என்ன, நான் இந்த வருஷம் போனேன், போன வருஷம் போனேன், அதுக்கு முந்தின வருஷம் போனேன், அது எப்படி சொல்றாங்க இன்ட்ரெக்டா சொல்றாரு, இந்த லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின வருஷம் அந்த கடினத்துல பின்னிக்குது அந்த கப் எடுத்துட்டு வந்தே ஜம்ஜம் ஊற்றி கொடுங்க ஹஜ்ஜி இருக்கேன், அர்த்தம் என்ன, நான் கண்டினியூஸ்லி 3 இயர்ஸும் ஹஜ்ஜி செஞ்சுக்கிறேன், இன்ட்ரெக்டா சொல்றாரு அந்த ஒரு உதாரணம் சொன்னாரு. அது மாதிரி எதை பொறுத்து எண்ணம் கட்டு விடுது, எண்ணம் கட்டுவிட்டால் ஒரு மனிதனுடைய அந்த அமல் வீணாகிவிடும். அப்போ இப்படியான தோற்றங்கள் வரும் மனிதனுக்கு, மனிதன் அடிப்படையில் வரும், வந்தால் நபி அவங்க கற்றுக் கொடுத்துவா என்ன, அதோடு நாங்கள் முடிச்சு கொள்றது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உஷ்ரிக பிக ஷைஅன் அலமு, நான் தெரிந்து தெரிந்தே உனக்கு இணை வைப்பதை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றேன், வா ஊது பிக லிமா லா அலம், தெரியாமல் செய்தால் வா அஸ்தக்ஃபிருக சாரி வா அஸ்தக்ஃபிருக லிமா லா அலம், தெரியாமல் செய்தால் அதற்காக உன்னிடத்திலே ومنفو تاري كل فندين وآخر دعوانا الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.